பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது. டேமேஜ் ஆன பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, காஞ்ச தூணு நேரான. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ நூறானது, அட நூறானது. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ நூறானது, அட நூறானது. ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது. வாழ்க்கையானது, ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது. எங்கே போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், எங்கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலயே தீரும். கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே.